లక్ష్మీనాథ సమారంభాం నాథయాముల మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత పరితరాది త్రినాయ మేనే అస్మద్గురోర్ భగవతోస్యదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్యకిల శక్తిధరస్వదాంనా అన్యాస్తహస్తశరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర. తిరుక్కండేన్ పొన్మేని కండేన్ திகழும் அருக்கணனி நிறம் கண்டேன் சிறு கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்று. சர்வேபியா நமஸ்கார. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 14வது சூர்ணிகை மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா 15வது சூர்ணிகை கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்ட நச உண்ட புஜதண்டா. இந்த ரெண்டு சூர்ணிகையும் பார்க்கலாம். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா. ஆழ்வார் 3வது திருவந்தாதியில ரொம்ப அழகாக முதல் பாசுரம் சாதித்தார். அதுதான் ஆரம்பத்திலேயே இந்த ரெண்டு சூர்ணிகைகளுக்கு ஏத்ததான பாசுரம். அந்த பாசுரம் அயோத்தியிலிருந்து கிளம்பி விஸ்வாமித்திரரோட போனவர் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு சென்றார். பல அஸ்திர வித்தியைகளை கற்றுக்கொண்டு சென்றார். நிறைய தாடகாதி வதங்களை பண்ணார். சாப விமோச்சனம் அகல்யா சாப விமோச்சனத்தை கொடுத்தார். விஸ்வாமித்திரருடைய கதையை தெரிந்து கொண்டார். அங்கேந்து மிதிலா நகரத்து உள்ள பிரவேசிக்கிறார். அந்த மிதிலா நகரத்துல பிரவேசிச்சால் ஜனகன் உட்பட எல்லாருக்கும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவித்துக் கொண்டு அனுகிரகம் பெறார். அதுதான் இந்த பாசுரத்திலையும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன் செரு கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்றுன்னு. எப்படி 3வது திருவந்தாதியில பெருமாள் வையம் தகலியாக ஒரு ஆழ்வாரும் அன்பே தகலியாக ஒரு ஆழ்வாரும் விளக்கேத்தன பிறகு 3வது இருக்கக்கூடிய ஆழ்வார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை எப்படி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சேவித்தாரோ யாதிருச்சிக்கமாக நடந்த ஒரு சுகுரு விசேஷத்தை எப்படி அவர் ஆழ்வார் 3வது திருவந்தாதியில அனுபவித்தாரோ அது போல அவர் அனுபவித்தது பேயாழ்வார் அனுபவித்தா போல ஜனகர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனகன் உட்பட எல்லாரும் சக்கரவர்த்தி திருமகனுடைய வடிவழக அனுபவிக்கிறார். அதுதான் இங்க சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். மை தில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. மைதில நகர சுலோச்சனாலோச்சன மைதில நகர மிதிலா பட்டணத்தினுடைய சுலோச்சனா சோபனமா இருக்கக்கூடிய லோச்சனைகளான ஸ்திரீகளுடைய லோச்சனான கண்ணு அர்த்தம். சுவாவத்தினாலேயே கண்ணழகை பெற்ற ஸ்திரீகளுடைய நேத்திரங்கள் அவளே ஸ்வயம் கண்ணழகோட தான் இருக்கா. அந்த கண்ணழகு படைத்தவர்களும் யார பார்க்கிறா அப்படின்னால் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கிறார். சகோர சந்திரா சந்திரனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சக்கரவாக பட்சிகளைப் போல சகோர பட்சிகளைப் போல இவாளும் இந்த சந்திரன் சாட்சாத்து எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருள், சக்கரவர்த்தி திருமகன் மிதிலா நகரத்தில் எழுந்தருளும் பொழுது அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய சகோர பட்சிகளாக இந்த பிராட்டிய மொத்த பேரும் சேவிக்கிற இந்த பெருமாள மொத்த தேவிகளும் அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லோரும் சேவிக்கிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். ராம கிரமமா ராமாயண கதைக்குள்ள பார்த்தால் விஸ்வாமித்திரர் அழிச்சுண்டு போறார். ராமலட்சுமணால் அழிச்சுண்டு போய் அகல்யா சாப விமோச்சனத்துக்கு பிறகு சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய கதையை பூர்த்தியா தெரிவித்த பிறகு அந்த மிதிலா நகரத்தில் அழிச்சுண்டு போறார். விசாலமான தேசம், அங்க ஜனகன் விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு ஓடி வரான். ஓடி வந்து அர்க்கபாத்தியாதிகள்லாம் கொடுக்கிறான், ராமலட்சுமணாலுக்கும் உபச்சாரம் பண்றான். ஜனகனுக்கு சுவாகத்தத்தை தெரிவித்து விட்டு ராமலட்சுமண பக்கம் திரும்புறான். முன்னாடி அயோத்தியில விஸ்வாமித்திரர் போனப்போ ஜனகன் விஸ்வாமித்திரரை ரொம்ப ஆச்சரியமாகவே வர்ணிக்கிறான். இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம் இல்லையா, வரிசையா சொல்லிட்டு வரான். எப்படி யதா அமிர்தஸ்ய சம்ப்ராப்திஹி யதா வர்ஷம் அனூதகே, எப்படி ஒரு அமிர்தம் கிடைக்குமோ, மழையே இல்லாத தேசத்துல திடீர்னு மழை பெய்தால் எப்படியெல்லாம் ஒரு சந்தோஷத்தை அடைவோமோ அந்த சந்தோஷத்தை நான் அடைகிறேன்லாம் தசரதன் சொன்னான். இங்க விஸ்வாமித்திர விஷயத்துல அதெல்லாம் சொல்லல ஜனகன். அவருக்கு ஒரு சாகசத்தை தெரிவித்து விட்டு பக்கத்துல இங்க இருக்காளே ராமலட்சுமணால் அவளை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இழுக்கிறது அப்படியே ராமலட்சுமணால் விஷயமாக பேசணும்னு மிதிலாதிபத்தியான ஜனகனை இழுக்கிறது. அதை பார்க்கிறான், வர்ணிக்கிறான் வால்மீகி ரொம்ப அழகா சொல்றார். இந்த இடத்துல இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்மகதி வீரௌ சார்தூல விருஷபோபமௌ பத்மபத்ர விசாலாக்ஷௌ கட்கதூணி தனுர்தரௌ அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனௌ எதிருச்சேவ காம் ப்ராப்தௌ தேவலோகா திவாமரௌ கதம் பத்யாமிக ப்ராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவா முனே பூஷயந்தௌ இமம் தேசம் சந்திரசூரிய விவாம்பரம் பரஸ்பரஸ்ய சத்ருஷௌ பிரமாணாங்கித சேஷ்டிதை. அழகான ஸ்லோகங்கள், அழகான ஸ்லோகங்கள். ஒரு ஒரு ஸ்லோகங்களும் ஜனகன் கேட்கிறான் முனிவர்கிட்ட. இமௌ குமாரௌ பத்ரந்தே, முனிவரே உமக்கு மங்களம் உண்டாகட்டும். எதனால? இவர்களை இந்த லோகத்துக்கு அழைத்து வந்தபடியினால. விஸ்வாமித்திரருக்கு மங்களமே எப்படிரா உண்டாகும் அப்படின்னால், இந்த ரெண்டு பேர் இந்த தேசத்துக்கு அழைத்து வந்தபடியினால மட்டும்தான் மங்களமே உண்டாரு. இல்லனா அவருக்கு மங்களம் உண்டாகுமானே தெரியலேன்றது அர்த்தமானது இந்த ஸ்லோகத்தில. இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ, தேவர்கள் இறங்கி என்னுடைய தேசத்துக்கு வந்திருக்காளா, அப்படியே தேவர்களுக்கு சமமா இருக்கால. கஜசிம்மகதி வீரௌ, ஒரு கஜமும் சிம்மமும் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நடையாக வர்ணிக்கிறான் ஜனகன். ஷார்தூல விருஷபோபமௌ, ஒரு எருது மாடும் ஒரு புலியும் நடந்து வருது. பத்மபத்ர விசாலாக்ஷௌ, இவர்களுடைய கண்ணு பார்த்தால் இது பர்யந்தம் லோகத்துல இது மாதிரி கண்ணை நான் பார்த்ததே இல்லை, அப்படி இருக்கு இந்த இருவருடைய கண்களும். கட்கதூணி தனுர்தரவு, எதுக்காக இங்க அழிச்சுட்டு வந்திருக்கள்? அவ ரெண்டு பேரு கையிலையும் பார்த்தால் தனுர்தராளா இருக்காளே, வில்லு வச்சுட்டு இருக்காளே. அஸ்வினா விவரு பேணம், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி குமாரால் அந்த ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு இறங்கி என் ராஜ்யத்துக்கு வந்துட்டாளா. சமுபஸ்தித யௌவனவு, சரியான சமயத்தில் யௌவனத்தை அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பெரியவால் வியாக்கியானம் பண்றா இந்த இடத்துல, எவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்றா தெரியுமா? சமுபஸ்தித யௌவனவு, பால்ய தசை, யௌவன தசை, யௌவன திசை வந்துருத்து. யௌவனைக்கு, யௌவனத்துக்கு அபிமானமா இருக்கக்கூடிய அந்த தேவதை சொல்றாளாம், ஏ பால்யமே ராமனுடைய திருமேனியிலிருந்து விலகி செல், என்னுடைய டைம் வந்துருத்து, நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் இப்போ யுவன் வாலிபன் ஆயிட்டார், அதனால அவரை நான் அழிச்சுட்டு போகணும், பால்யமே இங்க இருக்காதே அப்படின்றதான். விஸ்வாமித்திரர் கல்யாணத்துக்காக அழிச்சுட்டு வந்திருக்கார், இப்பவும் சின்ன குழந்தை மாதிரி விரலை சப்பின் இருந்தான்னா அது கஷ்டமா போயிடும், பால்யமே நீ வெளியில போடுறதான் யவ்வனம், யவ்வனத்தை பார்த்து பால்யம் சொல்றதான் இன்ன என்ன அவசரம், அதுக்குள்ள வெளியில போக வேண்டிய அவசியம் இல்ல, கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமோ இல்லையோ, தாவத் பர்யந்தம் நான் இங்க இருந்துட்டு போறேன், நீ கொஞ்ச நேரம் வெளியிலேயே இரு, ஜனகன் தானே பேசிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் தானே தோல் கண்டார் தோலை கண்டார்னு இதுக்கு அப்புறம் தானே ஆக போறது, இப்பவே என்ன அவசரம், இன்றே கடல் கண்டேன் ஏழு பிறப்பும் யான் அறுத்தேன், இன்னைக்கேவா இவனுடைய திருவடியை மொத்த பேரும் சேவிக்க போறா, ஆழ்வார் சொன்ன மாதிரி ஏழு பிறப்பும் அறுத்துட்டு இன்னைக்கேவா நிக்க போறா பெருமாள் பின்னாடி போயிட போறா, இல்லையே அப்புறம் என்ன, நான் போக மாட்டேன்றதான் பால்யம், சண்டை போட்டு எவ்வளவு உள்ள வந்து ஒரு மிடுக்கா இருக்கான், முனிவர் பின்னாடி யாகத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு போகும்பொழுது அடங்கி ஒடுங்கி போனான், ஆனால் இப்ப மிதிலா நகரத்துல ஜனகன் முன்னாடி நிற்கும்போது தசரத மைந்தர்கள் எப்படி இருப்பாளோ அப்படி நிக்கிறான் ரெண்டு பேரும், சமுபஸ்தித யவ்வனவு, இவா வந்து பிளான் போட்டு பூமிக்கு வந்த மாதிரி தெரியலையே, தேவர்கள் இறங்கி வந்தா அஸ்வினி குமாரால்லாம் சொன்னோம் அத மாதிரி தெரியலையே, பார்த்தால் எதிர்ச்சியைவ காம் பிராப்தவு, ஏதோ எதிர்ச்சியா இறங்கி வந்த மாதிரி தானே தெரியறது, கால நடந்து வராளே, காலால நடந்து வராளே, தேவலோகாத்து இவ அமரவு, தேவலோகத்திலேருந்து இங்க ஓடி வந்துட்டாளா இந்த ரெண்டு பேரும், கதம் பத்யாமிக பிராப்தவு கிமர்த்தம் கசியவா முனே, ஏன் இங்க காலால நடந்து வந்திருக்காளே, என்ன காரணம், எதற்காக இங்கு வந்தார்கள் இவர்கள், பூஷயந்தௌ இமம் தேசம், இந்த தேசத்தை அலங்கரிப்பதற்காக வந்திருக்காளா, இந்த தேசத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக வந்திருக்காளா, சந்திர சூரியனை போல அம்பரம் ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்திருக்காளா, பரஸ்பரஸ்ய சதிருஷவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமா இருக்கான சுவாமி தயவு செய்து சொல்லுங்க ஏதாவது, பிரமாணாங்கித சேஷ்டிதைஹி, எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியும் சுவாமி, கஜசிம்மகதி வீரவு சார்தூல விருஷபோபமவு, யானை போலவே அசந்து நடக்கிறார், அப்படியே அசைகிறார் அப்படி ஒண்ணு, சிம்மம் போல வீரியம், விருஷபம் போல ஒரு மேனா இல்லையா, புலி போல பாய்ச்சல்னு சொல்றாளே அப்படி வர்றார், புருஷாளுக்கு கஜகதி சிம்மகதி விருஷபகதி வியாகிரகதி இது மாதிரி நாலு கதி சொல்லப்பட்டிருக்கு, நடைனா யாருடைய நடைனா ராமனுக்கு தான் அந்த மாதிரி நடையெல்லாம் இருக்குன்னு நான் கம்பன், இந்த நாலு கதியில நடக்கிறவன் பர அபிபவன சாமர்த்தியத்தோடு நினைப்பான், இவர் நடந்தானா மற்றவெல்லாம் பயந்து போய் உன் நடைய பார்த்தே பயந்து போயிடுவான் எதிரிகள்லாம், அப்படிப்பட்ட ஆச்சரியமான நடை, அதுவும் ஆரண்ய காண்டத்தில் வர்றது இந்த விஷயம், சித்திரகூட பருவத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிராட்டியும் பெருமாளும் பார்த்து சிரிச்சுக்கிறான், அங்கே ஒரு அந்த பக்கம் பார்த்தால் ஒரு யானை என் நடைய போய் பெருமாள் நடன்னு சொல்றாலே எவ்வளோ அழகாக நடக்கிறான்னு கேட்கறதா, ஒரு யானை வெக்கப்படுறதா ராமன் நடையை பார்த்து, பெருமாள் பார்த்தாரா இப்போ சீதை கேட்கறாரா நீங்கள் எதுவும் சிரிச்சிக்கோன்னு, அதுக்கு பெருமாள் பதில் சொல்றாரு அங்கே ஒரு அன்னம் இருந்தது அது நடந்து போச்சு, அண்ணனடைய சீதைக்கு ஒப்பா சொன்னா அது வெக்கப்படுறது, என்னடைய போய் சீதைக்கு ஒப்பா சொல்றாரு சீதை எவ்வளவு பிரமாதமா நடந்துக்கிறா தெரியுமா, அஸ்மின்மயா சார்தம் உதார சீலா சீலா தலே பூர்வம் உபோபவிஷ்டாம், ரெண்டு பேரும் உட்காந்து சிரிச்சுக்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர், பெரிய திருமொழியில சொல்றா அவ நடைய பத்தி சொல்லும்போது, படையோடு அண்ணம் பெய்வளையர்த்தாம் பின் சென்று நடையோடியலி நானும் ஒழிக்கும் நடையூரே, உன்னடைய பார்த்து அன்னம் வெக்கப்படுறது, உன்னடைய பார்த்து யானை வெக்கப்படுறது, பெண்களுடைய நடைய ஹம்ச நடைன்னு சொல்லுவா அவன் நடக்கிறத பார்த்து, சீதையுடைய நடை எப்படி இருக்குன்னா ஹம்ச நடை போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் அஸ்திகிரி மகாத்மத்தை சொல்றார், அன்ன வடிவாள் அசையும் அன்ன நடையால் உயரும் அன்ன அரசேறி வருவாள், அத்தனையன் அத்தனையன் உதித்தன அத்திதன உத்தி புரியாள் நன்னனை விடா நடம் இதன்ன நடுவா நடுவு நன்குடகேறிழிவாள் நற்பதிகள் அற்பதிகள் கற்புருள வற்புருத மறுக்கதியினாள் கண்ணட விடாவிடமென விடாவிடலும் என்னதி சிறகி சிராவி விகட மண்ணுகிரி கூடம் இடிய கட்டவிடையிற்று விழுமுற்றும் வழியுற்றுடைய விட்டருகுற அன்ன சீரையன் இன்னன விழாம வரமர் மண்ணு பதியேறி மகிழ அச்சுதன் அனைத்தணுவில் அத்திசை வரத்தகைய வற்றணுகிறாள் வேகவதி வரத பத்தி அண்ணனடையாள் வர்ணிக்கிறார் அத்திகிரி மகாத்மியத்துல ஒரு தேசிகனுடைய ஒரு தனி கவித்துவத்தை அங்க காண்பிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நடை ராமனுடைய நடை அந்த மாதிரி இவா யாரு இவான்னு கேட்கிறான் ஜனகன் எப்படிப்பட்டான் இளைய பெருமாளுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாவே இருக்கணும் எப்படி இருக்கணும் பிரதிகூலாலும் அவளுக்கு பெருமாளே அப்படித்தானே இருக்காரு பிரதிகூலாலும் அவளுக்கு சூரியன் போல சட்டாபட்டல பீஷனே சரபசாட்ட ஆசோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரி ஸ்புட பிரகுடிக்கே பிரகுடிக்கே பிதை ரக்ஷதே கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம்பாவாய் பார்த்தா ரெண்டு பேரும் சகோதரர் போல் இருக்கா விரோதிகளுக்கு தகிக்கிற மாதிரியும் தன்னை சேர்ந்தவாளுக்கு பொண்டரீக அக்ஷராவும் இருக்காளே அப்படின்னு ஜனகன் வந்து கேக்குறான் இவர்கிட்ட கேக்குறான் விஸ்வாமித்திர கிட்ட கேக்குறான் யார் இவாள்லாம் சொல்லி கேக்குறான் இப்ப விஸ்வாமித்திரர் தசரதனுடைய மைந்தன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறான் ராமலட்சுமணால பத்தி சொல்ற சொல்லும்பொழுது ஏற்கனவே சொன்னதுதான் விபுலாம் சோ மகாபாகு கம்பு கிரீவோ மகாஹனு மகோரத்கோ மகாஸ்வாசா கூடஜத்ரு அரிந்தமா ஆஜானுபாகு சுஷிரா சுழலாட்ட சுவிக்ரமா சமசம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாட்சா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் ராமன் இப்போ கீழே பார்த்தால் இந்த சூர்ணிகையில பாபஹரத்வாதி குணங்கள்லாம் இவன் இடத்துல பற்ற அந்த குணங்கள்லாம் பாபஹரத்வாதினா பாபங்களை போக்கடிக்கக்கூடிய குணங்கள்லாம் இவனுக்கு இருக்கு அந்த குணங்கள்லாம் கண்ணச்சில் பற்ற போறதோ அப்படின்னு கலங்கி ஜெய ஜெயன்னு பிரார்த்திச்சார் இந்த இடத்துல பார்த்தால் திருமேனி அழகை இனிமேல் மங்களா சாஸ்திரம் பண்ற அதுதான் இங்க இருக்கு அதுதான் ஜெகமாக்கணும் அஸ்வினாவிவரூபேன சமூகஸ்தித உணவுன்னு சொன்னான் இந்த இப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் சொல்றாரு இப்படிப்பட்ட ராமனுடைய வடிவழகை லோச்சனாஸ்திரிகள்லாம் சர்வசோபனத்தோடு இருக்கக்கூடிய லோச்சனாஸ்திரிகள்லாம் பார்த்து அந்த அவர்களுடைய நேத்திரங்களால பார்த்து ஆனந்தப்பட்டு போறாளாம் எஸ்த ராமம் ந பசியேத்து எஞ்ச ராமோ ந பசியதி நிந்திதஸ்தோ பவேல் லோகே ஸ்வாத்மா பியணம் விகர்ஹதே ரூபம் திருஷாம் திருஷிமிதாம் அகிலார்த்தலாபம் அதுவும் அப்படி ஒரு அழகு ராமனுடைய கண்கள் ராமனை பார்த்து கொண்டே இருக்கலாம்னு சொல்றார் யார் ராமனை பார்க்கலையோ அவர்கள்லாம் அந்த கண்ணு இருந்து கண்ணன் முகம் மறந்து போனால் கண்கள் இருந்தும் பயனுண்டோ பெண்கள் இனத்தில் இதுபோல் பேதை முன்பு கண்டதுண்டோன்றார் தமிழ பாரதி அது மாதிரி கண்ட கண்கள் ராகவனை பார்த்த கண்களே கண்கள் ராகவனை பார்க்காத கண்கள் கண்கள் இல்லை அப்படின்ற அளவுக்கு இவனுக்கு இருக்கான் கண்கள் அதுவும் கண்கள்னு சொன்னா ராகவனுக்கு மட்டும் இல்லை இந்த இடத்துல பெரியவாள் சொல்லும்போது பிராட்டியினுடைய நேத்திரத்தையும் இந்த இடத்துல வர்ணிக்கிறான் அப்படிப்பட்ட நேத்திரம் அவளுக்கும் இருக்குன்னு சொல்றான் சின்னாமி சுவாமி சொல்லும்போது பாட்டராச்சார சுவாமி சொல்லும்போது யார் அந்த சுலோச்சனான்னு கேட்டால் ராமனை நோக்கி உற்று நோக்கி பார்த்தவள் யாருனால் கண்டிப்பா பிராட்டியான சீதை தான் உற்று நோக்கி பார்த்தாள் அவ மைத்தில நகர ராஜாவினாலே காபந்து பண்ணப்பட்டு இருக்கிறாள் காபந்து பட்டவள்னா சுத்தி செக்யூரிட்டி வச்சு இருக்காளாவும் பண்ணப்பட்டிருக்காள் ஈஸியா வந்து பார்க்க முடியல அப்படிப்பட்ட திருக்கண்களுக்கு இவன் சகோர சந்திரனை போல இருந்தானா இவன் அந்த அழகு இருக்கே அப்படி இருந்ததான் ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் அதுவும் ஆடவர் அவாவும் தோழினன் அப்படின்னு சொன்னா தமிழ அந்த அளவுக்கு அவை பருகும் சந்திர ஒளி எதுன்னா ரகுவீரனுடைய அழகு பரம்பரித்த உருவகம்னு சொல்லுவா இந்த தமிழ்ல சொல்லும்போது. அப்படிப்பட்ட மைத்திர நகர சுலோச்சனா லோச்சன சகோர சந்திரனா சந்திரனா இருக்கக்கூடிய ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ராமனுடைய வடிவழக சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காட்டுறதாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம், இந்த சூர்ணிக்க தாசன். நாளைக்கு அடுத்த வில்ல பத்தியும் மித்திர நகரத்தை பத்தியும் நாம சீதா பிராட்டிக்கு எப்படி சுயம்வரம் இந்த மாதிரி ஏன் ஏற்பாடு பண்ணான்றதை பத்தியும் நாளை பார்க்கலாம். தாசன்.